கர்மஜீவிதான் விதித்தோக அந்தியம் வர்ணம் பிரசயதி விபோ ஆதிமவியூகபேதே விஸ்வம் பிராதும் விஷயநேதம் வெஞ்சிதானுகிரகஸ்கன் விஸ்வத்சேனோ எதி விஜயபூது ஏத்திரசாரஸ்ருதண்டா. எம்பெருமான் கபிலராக அவதரித்து சாங்கிய மதத்தை பிரவர்த்தனம் பண்ணினான். புத்தராக அவதரித்து பௌத்த மதத்தை பிரச்சாரம் பண்ணினான். எனவே அம்மதங்களின் அவசித்தாந்தங்கள் தவறானவை, வேதங்களின் கருத்துக்கு எதிரானவை என்று கூறி உடையவர் கண்டிப்பது தகுமோ என கேள்வியாக அதற்கு விடையளிக்கிறார். முன்பு முடியாட்சி நாட்டில் நிலையில் அப்போது ராஜா எதையும் செய்ய வந்தோம் சர்வாதிகாரி. இந்நிலையில் ஒரு ராஜா தான் தோன்றித்தனமாக மந்திரிமார்களை கலந்து ஆலோசியாமல் தான் நினைத்தவுடைய உத்தரவுகளை கந்தவராம் மூலமாக கிடைப்பித்து பொதுஜனங்களுக்கு நல்லது எது தீயது எது என்று யோசிக்காது கண்டபடி காரியங்களை செய்தால் நல்ல மந்திரிமார்கள் மக்களிடையே வந்து ராஜா புத்தி தடுமாறி இவ்வாறு செய்கிறார், நீங்கள் ராஜா சொல்வதை கேட்டு துணிந்து எதையும் செய்துவிடாதீர்கள், ராஜா சொல்வதை கேட்டு அதன்படி நடத்தீர்களாக பின்காலத்தில் என்னென்ன கட்டங்கள் உங்களுக்கு உண்டாகும், உங்கள் குடும்பத்தினருக்கும் நேரும், எனவே என்ன அறிவுரை கூறி நாட்டு மக்களை காப்பாற்றுவார்கள். அதுபோல பகவான் பரிகாசத்திற்குரிய விளையாட்டுகளை செய்ய எண்ணி கலியுகத்தை தேர்ந்தெடுத்தான். இக்கழிவிலே மக்கள் ரஜ உணவும் தம உணவும் நிரம்பி இருப்பார்கள், வேதத்திற்கு எதிராக பேசினாலும் ஏற்பார்கள் என்று நினைத்து புத்தாவதாரம் எடுக்க எண்ணியவனால் வாசுதேவன் கரிய மேனியை தாங்கி பூமியில் பாமர மக்களிடையே தோன்றினான். தானே புத்தன், அதாவது ஞான சுத்தியை பெற்றவன், நான் சொன்னபடி நடந்தால் பெரிய சுகத்தை பெறுவீர்கள் என பிரச்சாரம் செய்தான். அஹிம்சையே உயர்ந்த தர்மம், வேதம் சொல்லும் ஜாதங்களில் ஹிம்சை இருப்பதால் அதை செய்யாதீர்கள் என வேதத்தையே பரிகாசம் பண்ணி பேசலானான். இவர் உபதேசத்தை கேட்டு மக்கள் வேதியர்களை யாரும் செய்யவிடாமல் தடுத்தனர். இதேபோல சாங்கியோகத்தை உபதேசித்து வெய்யமில்லை, அதாவது தானே தன்னை இல்லை என்று கூறி விளையாடினார். வாசுபத மதத்தை பிரவர்த்தனம் செய்து தன் பேரனான சிவனையே பரதெய்வம் என்றார். அத்தெய்வத்தை பேசி உலகெல்லாம் பொய் என்றார். இம்மதங்களைத் தழுவிய சிஷியர்கள் பலர் தோன்றி ஒவ்வொரு மதமும் அவரவர்கள் அறிவாற்றலுக்கும் கற்பனைத்தனத்தும் ஏற்க பரவாக செய்ய தொடங்கினர். விளையாட்டில் எப்படி பல்வகைகளும் பல்வகை விளையாட்டுக் கருவிகளும் உண்டோ அம்மாதிரி தத்துவ விஷயங்களிலும் பல்வகையாக பரிகாசத்திற்குரிய பேச்சுக்களை பேசி வீராவி பூமியில் விளையாடலானார். இம்மாதிரி பரிகாசமாக பேசுவதும் பரமனுக்கு ஒரு விளையாட்டு. துவாபர யுகத்தில் தன்னையே மணக்க விரும்பிய ருக்மணியை போரிட்டு வீட்டு வந்து கல்யாணமான பிறகு அவளோடு ஏகாந்தத்தில் பேசினார். நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியாக ஹிருதாவயம் குணைஹீனாக விஷ்ணுமிகி ஸ்லாகிதாயதா ஆத்மனோ அனுரூபம் வை மஜஸ்வ சத்திரியர்களாம். இப்படி நானும் ரொம்ப ஏழை, ஏழைகள் தான் என்னிடம் வருவான், எனக்கு பிரியமானவர்கள் ஏழைகளே, என்னிடம் வரும் விற்றுக்களின் வார்த்தையை கேட்டு என்னை பதியாக வைத்துவிட்டார். உண்மையில் என்னிடம் நல்ல குணங்கள் எதுவும் கிடையாது, எனவே உனக்கு ஏற்ற இளங்காலையான சத்திரியனை அடைந்து சுகமாக இரு என்று பரிகாசமாக பேசினான். ஆனால் புத்திசாலியான ருக்மணி அதை ஏற்கவில்லை. இவ்வாறு பேசும் பரிகாசங்களை பரிகாச வார்த்தை என்று கருதாது ஏமாந்து ஜனங்கள் அவ்வார்த்தைகளை உண்மையான பௌத்தாதி மதங்களை நம்பி மதங்களை அம்மதங்களை தழுவலாயினார். இதை அறிந்த விஸ்வசேனர் ஏன் இப்படி மக்களை கெடுக்கிறீர்கள் என்று சுதந்திரமான எம்பெருமானை கேட்க முடியாதவராய் தானே சத்தம்பிரதாயத்தை விட்டு துர்மதங்களில் ஈடுபடாதவாறு சதுவதேசத்தாலே மதப்பற்றை உண்டாக்கி ரட்சிப்பதற்காக சேனாதிபதியாக எதிபதியாக உடையவராக அவதரித்தார். அதாவது வாசுதேவன் சரிய உருவத்தனாக மாறினதுமே பூலோகத்தில் கை வந்தபடியால் அதை பயன்படுத்திக் கொண்டு அங்கு அவதரித்து விளையாடப் போகிறான் என்பதை அறிந்து சாதுக்கள் கட்ட மதங்களில் பிரவேசித்து ஆத்மாவை கெடுத்துக் கொள்வார்களே என பதறி கஜேந்திரனை காத்த பரமன் ஓடியது போல் அரைகுலைய தலைகுலைய போட்டது போட்டபடியும் பூலோகத்திற்கு ஓடிவந்து உடையவராக அவதரித்தாராம். அப்பொழுது செங்கோலாகிய பெரம்பையும் எடுத்துக் கொள்ளாமல் வந்து விட்டாராம். உடனேயே செங்கோலம் தாம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது என்று எண்ணி எதிபதியின் கையில் திருதண்டமாக முக்கோலாக அவதரித்தவன். லட்சம் புத்தேகே ரசிகரசனாலாசியலீலாநிதானம் சித்தாஸ்வாதம் கேவி ஜெகதி ஸ்ரோத்ரதீய ஊஷதம் மகான் லட்சாலட்சைஹி சிகஜலதிபதி பாரி தாத்பரிய ரத்னைஹி லட்சுமீகாந்த ஸ்படிக முகுர லட்சுமணாரியோபதேச. சீவாசாரி கிரந்தங்களிலிருந்து ராமானுஜர் விஷுத்தேரின் அவதாரம் என்றதால் நூலாசிரியரின் பெருமை தெரிகிறது. அதே போன்று அவர் நூலுக்கும் பெருமை உண்டு என்கிறார். இன்று ஒரு நூல் எனில் முதலில் படிக்க ஆரம்பித்ததுமே நமது புத்தியை கவர்வதாக இருக்க வேண்டும். இரண்டு, பிறகு படிக்க தூண்டுவதாக இருக்க வேண்டும். மூன்று, அதன் கருத்து அனுகூலிக்கத்தக்கதாகவும். நான்கு, அதை விளக்கி பிறருக்கு அழகாக எடுத்துச் செல்லக்கூடியதாகவும். ஐந்து, நாம் சொல்வதை கேட்பவருக்கு பொய்யமாக தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டுவதாகவும். ஆறு, கேட்டால் பாவத்தை போக்குவது போன்ற நன்மைகளை தருவதாகவும். ஏழு, சொல்லும் கருத்துக்கள் உரியவனாகவும். எட்டு, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவனாகவும் இருத்தல் வேண்டும். இந்த எட்டு வகையான குணங்களும் சாமானிய சூழ்ச்சிகளுக்கு உண்டு என்கிறார் நம் தேசியம். ஸ்ரீபாஷா நூல்கள் தெளிவான நீர் போன்றவை. வால்மீகி தீர்த்தமாடச் செல்கிறார். சிஷ்யனை பார்த்து, இந்த தமசாநதியின் தண்ணீரை பார், தெளிவாகவும் சேருன்றியும் அழகாகவும் தாலுக்களின் மனம் போலும் இருக்கின்றது. என் புத்தி இதில் எழுவதால் இதிலேயே நீராடுகிறேன், மறவுரையை கொடு என்கிறார். நதியில் சேருந்தால் அதில் புத்தி செல்லாது. நாம் பழுத்த அழகிய ரசமுடைய பழத்தை பார்த்தால் நம் மனம் அதிலே செல்கிறது. எனவே புத்தேகே லட்சியம். அவர் நூலை கையில் எடுத்து பிரித்ததுமே அது நம்மை கவர்கிறது. சம்ஸ்கிருதத்தில் அறிவை பற்றி ஸ்மிருதி எதீத விஷயா மதிஹி ஆகாமினி மதம் புத்தி தாக்காலிகை புரோக்தாம் பிரஜா திரைகாலவர்த்தினேன். கடந்ததை பற்றிய அறிவுக்கு ஸ்மிருதி என்றும், பின்னால் ஏற்படும் அறிவுக்கு மதிஹி என்றும், பார்த்தவுடன் உண்டாகும் அறிவுக்கு புத்தி என்றும், முக்காலமும் உள்ள அறிவுக்கு பிரஜா என்றும் பெயர். இங்கு புத்தேகே லட்சியம் என்றதால் இவர் நூலை பார்த்ததும் படிக்க தோன்றுகிறார். பாகவதாதி மத நூல்களிலோ புத்தியை எழுதவில்லையாம். ரசிகரசனால் ஆச்சரியலா நிதானம். மேலும் இவர் சூழ்த்தி ரசிகர்களின் நாக்கினுடைய நர்த்தன லீலைக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது நாலு நாள் நன்கு உச்சரித்து படிக்க தோன்றுகிறது. அதன் பொருளை உணர்ந்து ரசிக்கும் ஆற்றல் வேண்டும். எங்கள் நீருக்கும் தலங்கிய பாழும் கிணற்று நீருக்கும் ராசி அறியாதவர்களும், சாதாரண காவியத்திற்கும் ராமாயணம் போன்ற பெருங்காட்சியத்திற்கும் ராசி அறியாதவர்களும் அரசிகர்கள். இத்தகு அரசிகளுக்கு பாஷ்யாதிகள் ரசிக்காமல் போனால் குறையாகாது. தாகம் உடையவனுக்கு தெளிந்த ஊற்று நீரை பார்த்ததுமே அது பருக நாக்கு நர்த்தனமாடுகிறது, துடிக்கிறது. அதுபோல சாஸ்திர ரசம் அறிந்தவனுக்கு மத கருத்துக்களை அறிய எதிபதியின் நூல்களை படிக்க நாக்கு துடிக்கும். சுத்தாஸ்வாதம் ஜுரத்தை போக்க முழுகசாயத்தை பருகினால் அது ஆனந்தத்தை அளிக்காது. வெயிலில் தவித்து தாகமற்றவனுக்கு குளிர்ந்த தெளிந்த நீர் பருக பருக ஆனந்தமாக இருக்கும். அதுபோல சீவாசியாதிகள் படிக்க படிக்க ஆனந்தமாயிருக்கும். நம் ஆச்சாரியர்கள் தாங்கள் படித்து ஆனந்த பூர்ணர்களாய் தாங்கள் அனுபவித்தபடியே சிஷ்யருக்கு உபதேசிப்பார்கள். ஆகியும் அப்பிரவச்சனம் நமது காதுகளுக்கு கேட்க கேட்க பரமானந்தத்தை அளிக்கும். படிப்பதோடு பாவங்களை போக்கும் விலட்சணமான மருந்தாகவும் இருக்கும். உலகில் வாயால் சாப்பிடும் மருந்து தான் வியாதியை போக்கும். இந்த ராமானுஜ ஸ்ரீசூக்தியாகிற அவுதமும் காதால் கேட்டாலேயே சம்சாரமாகிற வியாதியை போக்கும். கேட்கும் போதும் சுகமாக இருக்கும். வேதமிருத்தமான மதங்களை கேட்டால் பாவங்களையே விளைவிக்கும் நிற்க. பிற்பார்த்தலில் ரத்தனங்கள் இழைத்த மண்டபத்தில் தங்கமயமான பெரிய சிம்மாசனத்தில் திவ்ய தம்பதிகள் எழுந்துகொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் முகத்தின் அழகையும் அணிகரங்களின் சேர்த்தி அழகையும் பார்க்க விரும்பினால் கண்ணாடியை காட வேண்டாம். பிற்பாக்களிலே தெளிவாய் ஸ்படிக கண்ணாடி போல் அழகை காட்டும். அவர்கள் தங்கள் கல்யாண குணங்களை பார்த்து அறிய விரும்பினால் சீவாசியாதி உடையவரின் நூல்களை பார்த்தால் போதும். ஒவ்வொரு குணத்தையும் தெளிவாக காட்டும். வேறு நூல்கள் தெளிவாக குணங்களை காட்ட மாட்டார். வேதமும் நிர்குண ஸ்ருதிகள் இருப்பதால் தெளிவாக காட்ட மாட்டார். சீவாசியத்தின் முதல் ஸ்லோகமே எம்பெருமான லட்சுமிபதி இவனே பரதேவதை, பிரம்மசப்தம் இவனையே கூறும், இவனே ஜெகத்காரணம், எல்லா பலத்தையும் அளிப்பவன் இவனே, முமுட்சுக்களால் உபாசிக்கப்படுவன், எல்லா உபநிஷத்துக்களுக்கும் இவனையே பேசும், எல்லா உபநிஷத்துக்களும் இவனையே பேசும் ஆகிய பல தத்துவங்களை நமக்கு தெரிவிக்கிறது. எனில் நூல் முழுவதையும் ஆராய்ந்தால் அறிய வேண்டியவை எதுவும் இருந்திருக்காது. எனவே இவர் ஸ்ரீசூக்தியானது மிக தெளிந்த கடல் போன்றது. தெளிவான அலையற்ற கடல், அதன் அடியில் உள்ள ரத்தினங்கள், முத்துக்கள், சங்குகள் முதலிய விலைமதிக்கவண்ணாத பொருள்கள் சில நன்கு காணப்பட்டும் சில தெளிவாக காணப்படாமலும் எப்படி இருக்குமோ அதே போன்று சீர்பாஷ்யம் இதை படிக்கும் போது சில பொருள்களை அறிய முடியும். அடிக்கடி ஊன்றி படிக்க படிக்க அறிஞர்களுக்கு ரத்தனங்கள் போன்ற சில உண்மைகள் புலப்படும். ஆக உடையவர் சீசுக்தியானது மறைகள் மறைத்து பகரும் பரமனை பற்றிய தத்துவங்களையெல்லாம் கண்ணாடி போன்று தெளிவாக காட்டும். ஆக உடையவரின் சீசுக்தி ராமாயணம் போன்று எல்லோரும் படித்து அறியக்கூடியது. படிப்பவரின் மதிநுட்பத்திற்கேற்ப அறிவு கூர்மைக்கேற்ப விசேஷார்த்தங்கள் தாத்பரிய ரத்தனங்கள் கிடைக்கும். இவருடைய நூல்கள் நாராயணே ஸ்வரூப ரூப குண இவ்வூர்களோடு தெளிவாக காட்டும் நிலக்கண்ணாடிகள் போன்றவை. சிதிம் அவதீரயந்தி அதிமனோரக சித்திமகீம் எதிபதி சம்பிரதாய நிரபாய ஜனோபசிதாக மதுகர மௌலிகன மத தந்துர திண்டிகடா கரடகடாக வாகி தனசீகர சீதவிதாம். எதிராயரின் உபதேசங்களினுடையும் அவருடைய கிரந்தங்களினுடையும் திறமையை பற்றி பறக்க பேசினார். இங்கு எதிராயருடைய அப்பழுக்கற்ற சம்பிரதாயத்தை சார்ந்த பெரியோர்களாகிய ஸ்ரீவைஷ்ணவர்களின் பெருமையை பேசுகிறார். பரமாத்மனி யோரந்தக விரக்தக அபரமாத்மனி என்றபடி ராமானுஜீயர்கள் அவர்தம் உபதேசங்களை கேட்டும் அவர் ஸ்ரீ சூக்தியை சாரசேகம் செய்தும் பகவத்கீதையை தவிர திறவற்றில் பற்றற்றும் விளங்கினார்கள். உடையவரை போன்று அச்சிதனுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளில் ஏற்பட்ட யாமோகத்தினால் அகண்ட ஐஸ்வர்யங்களையும் திருமணமாக புல்லாக மதித்தனர். ராமானுஜ சம்பிரதாயத்தையே உலகமாக திருடர்களால் கைப்பற்ற முடியாத ஐஸ்வர்யமாக கருதி தங்களையே பெரும் சீமான்களாக எண்ணினார். அக்காலத்தில் யானை கட்டி போரடிக்கும் பணக்காரர்கள் மகாராஜாக்கள் இருந்தார்கள். யானைகள் ஒவ்வொன்றும் நீண்ட தண்டங்களுடையவை. அவைகளின் தன்னங்கள் ஏற்றச்சால் இழைக்கும் கொப்பரை போன்று விரிந்து அகன்றவை. யானைகளுக்கு மதம் பிடித்துவிடும். அப்பொழுது கன்னங்களில் யாரை யாரையாக மதகளம் பெருகும். அதன் வாசனையால் வந்த வண்டுகள் மதத்தில் முழுகிவிடும். இத்தகைய யானைகளை வைத்து வளர்க்கும் ஐஸ்வர்யம் சக்கரவர்த்திகளுக்கே உரியது. நம் மனிதனால் கூட எண்ணி பார்க்க முடியாத சாம்ராஜ்ய ஐஸ்வர்யத்தை அலட்சியமாக நினைப்பார்களாம் எதிராஜரின் சம்பிரதாய ஐஸ்வர்யத்தை பெற்றவர்கள். நிருபதி ரங்க விருத்தி ரசிகம் அபிதாண்டவயன் நிகம விமர்சகேலி ரசிகை நிபுதை விபுத குண பரிணத சூக்தி திருடகோண விகஷ்டனையா ரடதி திசாமுகேஷு இதிராஜ யசப்படகா. பகவத் ராமானுஜர் ராமசேதுவிலிருந்து இமயம் வரை யாத்திரை பண்ணியவர். கூர்மையான அறிவும் பிரதிபையும் உள்ளவர். பிற மதவாதிகளை வாதத்தில் நின்று தனக்கு சீடராக்கிக் கொண்டவர். அறிவுத்திறனுக்கு நிகராக செயல்திறனும் உடையவர். நாடு முழுவதிலும் உள்ள பண்டிதர்கள் வேத வாக்கியங்கள் சிக்கலான இடங்களில் இவர் எவ்வாறு பொருள் கூறுவார் என்று எதிர்பார்த்திருந்தபொழுது ஸ்ரீவாஷ்யாதி நூல்கள் அவதரித்தன. இதன் பிரகாரம் ஸ்ரீரங்கத்தில் தொடங்கி நாடு முழுவதும் சீடர்களின் மூலம் பரவத் தொடங்கியது. இதை இங்கு கவிநயத்தோடு எடுத்து காட்டுகிறார். ஸ்ரீரங்கம் என்றால் அழகிய நாட்டிய மேடை. மேடையின் எதிரே ரசிகர்களின் கூட்டம். நட்டுவனாரின் காலத்திற்கு ஏற்பவும் படகம் எனும் வாத்தியத்தை நூலால் பிணைத்து கட்டிய தோளால் அடித்து விழும் ஓசைக்கு ஏற்பவும் பரதநாட்டியம் நடக்கிறது. கண்ணாலும் காதாலும் பார்த்தும் கேட்டும் மக்கள் தாங்களும் ஆடி ரசித்து மகிழ்கிறார்கள். இதேபோன்று உடையவரின் சித்தாந்த பிரகாரம் அதிகமாக நடந்த இடம் ஸ்ரீரங்கம். அடியார்கள் இன்பமிகு பெருங்குழு கண்டு யானும் இசைந்து உடனே எந்துகளோ இருக்கும் நாடு என்று குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். ஆழ்வார் காலத்திலிருந்தே ஸ்ரீரங்கம் ஸ்ரீவைஷ்ணவ சந்ததியுடைய திவ்ய தேசம். நாகமணி ஆனந்தாரமுடைய ஆச்சாரியர்கள் வேதாந்த கிரந்த காலட்சேபம் சாதித்து வந்த இடம். உடையவர் காலத்தில் கேட்கவும் வேண்டுமோ ஸ்ரீரங்கத்தில் கோயிலும் வெளியிலும்முள் மடங்களிலும் ஆசிரமங்களிலும் ரசிகர்கள் குழுமியிருக்கிறார்கள். ரசக என்றால் எம்பெருமான். வேதம் ரசோவைசக என்று பரமுருகனையே ரசம் என்கிறது. அவனுடைய கல்யாண குணங்களை பேசி மகிழ்வர்கள் ரசிக்கிறார்கள். இவர்கள் வேதத்தில் உள்ள பேதஸ்ருதி அபேதஸ்ருதி நிர்குணஸ்ருதி சகுணஸ்ருதி வாக்கியங்களை ஒன்றுக்கொன்று எதிரான பொருள்களைக் கொண்டவை. அவற்றுக்கு சாஸ்திர விரோதம் இல்லாமல் பொருள் சொல்லும் அழகு ராமானுஜருக்கே உரியது என்று வேதத்தின் பொருளை ஆராய்ந்து உடையவரின் புகழை பற்றி பேசுகிறார்கள். இதை கேட்டு ஆனந்தத்தை மனதிலே அடக்க முடியாமல் ஆனந்த கண்ணீர் சொரிந்து உடையவரின் பெருமையை நினைத்து நினைத்து கூத்தாடுகிறார்கள். இத்தகைய உடையவரின் புகழ் ஆகிற ஒரு வாத்தியம், அந்த வாத்தியத்தின் பெயர் படகம். அதை நூல் குச்சிகளை கட்டி ஒன்றாக